Yeah. Yeah. ஆயிரம் பொன் கொடுத்தாலும் உனக்கு ஈடு இணை எங்கும் இங்கும் இல்லை. அகலிகை அகலிகை. ஆயிரம் பொன் கொடுத்தாலும் உனக்கு ஈடு இணை எங்கும் இங்கும் இல்லை. அகலிகை என்னெஞ்சை பார், உள்மானம் தேடும் கண்கள் மின்னும் வெள்ளி நிலாவே. என்னெஞ்சை விட்டு நதி பாயாதே, என்னெஞ்சம் சாகாதே, ஆசைகள் ஆறாதே. பெண்மணி நீயும் நானும் காதல் காலம் நீ தேந்தான். என்ன வலுக்குள் ஓசை இல்லா ஓட்டங்கள், வஞ்சகம் பேசும் கண்கள் வாசகத்தை வீசினாய். வாலிபன் நெஞ்சத்திலே வக்கீரத்தை நீக்கினாய். வானத்தில் ஓடும் நீலா மானத்தில் தேங்கியதா, கோதையில் மார்பு சுட்டுக்குள்ளே என்னை தாங்கினாய். இரவு நிலவமாக கிடி மலையும் குளிர மோத, உன் முடிந்த கிடிப்பின் மேலே எனது கரங்கள் கவிதை பாட. இளமை முடிந்த பிறகும் இனிக்கு சுகங்கள் வேண்டும், இதயம் கலந்த பிறகு எனக்கு இதுவே போதும். ஆயிரம் பொன் கொடுத்தாலும் உனக்கு ஈடு இணை எங்கும் இங்கும் இல்லை. அகலிகை அகலிகை. ஆயிரம் பொன் கொடுத்தாலும் உனக்கு ஈடு இணை எங்கும் இங்கும் இல்லை. அகலிகை அகலிகை. ஆயிரம் கனவுகள் சேர்ந்திருக்க கண்டேன், ஆயிரம் மொழிகளில் காதல் ஒன்றை சொல்வேன். ஆயிரம் முறை உன்னை பார்த்தால் கூட பெண்ணே, ஒவ்வொரு முறையும் அங்கே மயக்கும் வாலிபன். அழகுக்கு அடைமொழி தேடி பார்த்தேன் தினமடி, நிகரானதில்லை அடி தமிழ் மொழி துயருமடி. வானத்தில் நட்சத்திர மரங்கடி, இன்னும் உன்னை வியக்காத விழிகளும் வறுமையடி. மழலை முகத்தில் அகத்தின் சிரிப்பில் உயிரும் உன்னை தேடி பத்தல்ல. ஆயிரம் பொன் கொடுத்தாலும் உனக்கு ஈடு இணை எங்கும் இங்கும் இல்லை. அகலிகை அகலிகை. ஆயிரம் பொன் கொடுத்தாலும் உனக்கு ஈடு இணை எங்கும் இங்கும் இல்லை. அகலிகை.